ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் அடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ காமாசிகாஷ்டகம். காமாசிகா என்கிற தெய்வத்தை பற்றிய அஷ்டகம், எட்டு பத்தியங்கள். மேலே ஒரு பத்தியமானது ஒரு பலன் கூட கூறக்கூடிய தனி ஸ்லோகம் எட்டு. இந்த ஸ்தோத்திரம் யாரை பற்றியும் கேட்டால் நரசிம்மரை பற்றி. இது வேள் இருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் வேள் இருக்கை வேளுக்கை அப்படின்னு தமிழில் வழங்கப்படக்கூடிய திருத்தலம் அந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் பகவான் வந்து நிஜிம்மனாக காமாசிகா ஹரியாக அவன் சேவை சாதிக்கின்றான். நரசிங்க பெருமானை பற்றிய ஸ்துதி சங்கல்பத்தாலேயே அவன் வீற்றிருக்கின்றான். அதான் காம ஆசிகா. காமன சங்கல்பம், ஆசிக்கான வீற்றிருக்கை. அதனால் சங்கல்ப தன்னுடைய இஷ்டத்தை சுயேட்சையா தன்னுடைய இஷ்டத்தோடு கூட அங்கு ஏழு இருப்பதனால் ஆசிக்கான்னு சொன்னால் வீட்டிருக்கை. அதை அங்கு மேற்கொண்டு இருப்பதனால் அந்த அந்த பகவானுக்கே காமாசிகா. அது அஷ்டகம், அதை பற்றிய அஷ்டகம்னால காமாசிகா அஷ்டகம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை பற்றிய அஷ்டகம், அது பகவானை பற்றிய அஷ்டகத்தினால காமாசிகா அஷ்டகம். அது வேள் இருக்கை, வேள் இருக்கை தமிழில். வேள்னா விருப்பம், சங்கல்பம், இருக்கைன்னு இருத்தல், வீட்டிருக்கை. அது இன்னும் மருவி வேளுக்கைன்னு ஆயிடுது. இந்த ஸ்தோத்திரத்தில் உபனிஷத் போற்றக்கூடிய, உபனிஷத்துக்கெல்லாம் போற்றக்கூடிய பரமபுருஷன் வந்து நரசிங்கன் தான். அந்த பரமபுருஷன் தான் நரசிங்கனாக இங்கே அவதரித்தான் அப்படின்னு சாதிக்கிறார். மூன்று திருக்கண்கள் உண்டு நரசிம்மனுக்கு. நமக்கு பெரும்பாலும் ருத்ரனுக்கு தான் மூன்று திருக்கண்கள் உண்டு நமக்கு தெரியும். ஆனால் நரசிம்மனுக்கு மூன்று திருக்கண்கள் உண்டு. அது என்னென்னு சொல்ல போகிறார். ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் இந்த தலத்தில் இவனுக்கு பெரிய மதிப்பு இருக்கான். இத்தலத்தில் அவனுக்கு பெருமதிப்பு இருக்கா. அவனுக்கு பகவான் அதை ரொம்ப ரொம்ப ஹோல்ஸ் திஸ் பிளேஸ் வித் மச் இது எஸ்டீம் வச்சுக்கலாம். பரியங்க பந்தம்னு ஒரு ஆசனம் இருக்கான். அது இந்த அழகா உட்காந்து யோகா யோகாவில் வரக்கூடிய இது இதெல்லாம் அந்த முட்டியெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு துணியினால போட்டு இது பண்ணி வஸ்திரத்தினால போட்டு கட்டி வச்சுக்கலாம். அப்படியே அது உட்காந்துருக்கிறது. அந்த பரியங்க பந்தத்தில் உட்காந்து இந்த நமக்கு யோகங்கள்லாம் சிக்ஷிப்பிக்கிறாங்க சொல்ல போகிறார். ஸ்தோத்திரத்தில் யோகத்தெல்லாம் சொல்லித்தராராம் பகவான். இப்படி தான் யோகம் நான் சொல்லித்தரவாங்க அவாவா ஆரம்பித்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ எங்கேயும் போகாத நேரம் இங்கே வாங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு யோகா அப்படிங்கிற பகவான். அப்புறம் போன பத்தியத்தில் அதாவது அஷ்டபுஜாஷ்டகத்தில் துவரா திகுண பாகுனான்னு பார்த்தோம். பகவானுடைய திருக்கரங்கள்லாம் ரொம்ப போட்டி போட்டுன்னு எல்லாம் வெளில வந்து நான் நான் பறந்ததுங்களாம். இந்த ஸ்துதியில் நரசிம்மனுடைய நகங்கள்லாம் அகம் பிரதமிகா மித பிரகட்டித்தான்னு நகங்களை நான் போய் கேட்கிறேன் நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு நகங்கள்லாம் இங்கே ரொம்ப உத்வேகத்தோட வெளிவந்தன அழகா சாதிக்க போறார். ஆச்சா அதே சமயத்தில் ரெண்டு இது விரோத இது பாசிக்கிறது என்னன்னு சொன்னால் ஹிரண்யகசிப்பு கொள்ளச்சு பகவானிடத்தில் அந்த கோபம் அதெல்லாம் தெரியுது. அதே சமயத்தில் பிரகலாதனை கூட்டு அரவணைச்சிக்கிறார். அந்த சமயத்தில் அவனுடைய அந்த மிருதுவா இருக்கக்கூடிய பார்வை அந்த அதெல்லாம் அழகா இங்கே ஸ்துதி பண்ண போறார். அந்த தாமரை சரோஜ சதுஷா திருஷான்னு சொல்ல போறோம் அழகா சொல்லலாம் பார்க்கலாம் நம்ப. ஸோ இவனே சர்வ ரக்ஷகன், இவன் காப்பாற்ற நினைத்தால் நமக்கு வேறு ஒருவருடைய வேறு ஒரு ரக்ஷகனுடைய துணை நமக்கு தேவையில்லை. இவன் காப்பாற்றவில்லை ஆனால் வேறு ரக்ஷகனால பிரயோஜனம் இல்லைன்னு சாதிக்க போறார். எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒரு ஒரு பத்தியமா மேற்கொண்டு. இது வந்து இந்த ஸ்ரீ காமாசிகா காஷ்டகத்துக்கு ஸ்ரீ காமாசிகாஷ்டகத்துக்கு இது வந்து ஒரு முன்னுரை இன்ட்ரடக்ஷன் உபோத்காத்தம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.